श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम त्वच्चक्रवद्रुतमनेहसि घूर्णमाने निम्नोन्नतक्रमनिदर्शितनीमि वृत्ताः आराध्य गोपनगरे कृपयोदितं त्वाम् स्वाराज्यमग्र्यमलभन्त सुरासुरेन्द्राः ஸ்ரீ தேஹலி சுஸ்துதி மூன்றாவது பத்தியம். முதல் பத்தியத்தில் எம்பெருமானுடைய பெருமையை விவரித்தார். ரெண்டாவது பத்தியத்தில் அவனுடைய பெருமையை பார்த்து ஒரு கத்கதிக்கான பந்தம் ஏற்பட்டாலும் அவனது சௌலபியத்தை பார்த்து அந்த சௌலபியமே தன்னை கவி செய்யுமாறு செய்கிறதுன்னு அழகாக சாதித்தார். இப்போ மூன்றாவது பத்தியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பத்தியங்கள் அடியன் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு எதிர்ச்சியாக வாசித்தப்ப கண்ணப்பட்டது, ஒன்று வந்து சஞ்சார பத்தியில் பாதுகாசாசத்தில் சுவாமி சாதிக்கிறார் எப்படி எம்பெருமான் வந்து உலகத்தை அளந்து அந்த பெருமையை அடைஞ்சான்னு கேட்டால் அது பாதுகையினால்தான் அப்படின்னு சாதிக்கிறார். பதஸ்பிருஷாரங்கபதிர்பவத்யா விசக்ரமே விஸ்வமிதம் க்ஷணேன ததஸ்ய மன்யே மணிபாதரக்ஷே த்வயைவ விக்யாதம் உருக்ரமத்வம். உருக்ரமன்னு பெருமாளுக்கு பேர் இருக்கு. அந்த உருக்ரமத்வம்னா அப்படிப்பட்ட பெருமை, அந்த பிரசித்தமாக உருக்ரமன்னு பெருமாளுக்கு பெயர் ஏற்பட பாதுகையே நீ பெருமாளுடைய திருவடியை ஸ்பர்ஷிச்சதுனால தானே காரணம், நீ அங்கே அந்த திருவடியோடு சம்பந்தப்பட்டு இருந்ததினால்தானே அந்த உலகத்தையெல்லாம் அளக்கக்கூடிய ஒரு தன்மை பெருமாளுக்கு வந்ததுன்னு அழகாக சாதிக்கிறார். 281வது பத்திமது பாதுகாசத்தில் நிறைய இருக்கலாம், இது இன்றைக்கு வாசகிச்சே கண்ணில் பட்டதுனால அடியன் பகிர்ந்துட்டேன். ரெண்டாவது சுந்தரபாகுஸ்தவத்தில் இந்த பத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தீம், ஒரு அர்த்தம் என்னென்னு கேட்டால், முதல்ல இந்த பத்தியத்தில் என்னன்றதை அப்படியே விஜயாபிச்சிடுறேன். கோப நகரத்தில், அதாவது திருக்கோவலூரில் எழுந்து அருள் இருக்கக்கூடிய எம்பெருமான தேகலீசனை ஆராதிச்சு தான் சுரர்கள் என்ன அசுரர்கள் என்ன அவளுடைய மேன்மையை அடைஞ்சான அழகா சாதிக்கிறார். அவளுடைய கால ஓட்டத்தில் ஒரு தாழ்ச்சியோ அல்லது மேன்மையோ அவள் உன்னை ஆராதிச்சு அடைஞ்சான்னு நாங்கள் சாதிக்கிறார். அர்த்தத்துக்கு வருவோம் திருப்பியும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எம்பெருமான் இந்த மாதிரி அந்தந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருள் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு குறத்தாழ்வான் சுந்தரபாக ஸ்தவத்தில் சாதிக்கிறார். சிம்ஹாதிநாத தவ வாங்மனசாதி விருத்தம் ரூபம் த்வதீந்திரியமுதாஹ ரஹஸ்யவாணி ஏவம் சனத்வமிஹ சேத் சமவாதரிஷ்யஹ த்வஜ்ஞான பக்தி விதயோத்யமுதா பவிஷ்யன். எம்பெருமானே, நீ மட்டும் இப்படி அவதாரங்கள்லாம் பண்ணி அங்கங்கே அச்சாவதாரத்தில் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் கேட்டால், ஞான பக்தி யோகாதிகள்லாம் விதிக்கப்பட்டவைகள்லாம் எல்லாம் வியர்த்தமாக போயிருக்கும். நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போது நமக்கு எதிராக மாதிரி நம்ம சிந்திக்கிற மாதிரி ஒரு உருவம் ஒரு ஆகாரம் இல்லாமல் போனால் நம்ம எதை கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகவானிடத்தில் ஈடுபட முடியும்ன்றதை அழகாக சாதிக்கிறார். த்வத்து ஞான பக்தி விதையா, இந்த விதின்னு சொல்கிறதுனால இன்ஜெக்ஷன் இருக்குன்ற அழுவான் தன்னுடைய ஸ்தித்தில் சாதிச்சிருக்கார். இதுக்கெல்லாம் முதா பவிஷ்யன்னு அபவிஷ்யன்னு இதெல்லாம் வீணான்னா போயிருக்கும் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். அதான் ஏவம் சனத்வமிக, இப்படி இல்லாட்டி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது மாதிரி இந்த அதை கொண்டு இந்த பத்தியத்தை பார்க்கச்சே, ஆராத்ய கோப நகரே கிருப்பையா உதித்தம் துவாம், ஒரு கருணையோட கிருப்பையதுன்னு எல்லாத்துக்கும் காரணம், கருணையோட உதித்தம் துவாம் சொன்னால் கருணையோட தோன்றிய உன்னை ஆராதித்து சுரர் என்ன அசுரர் என்ன அனைவரும் தங்களுடைய அந்த மேன்மை அடைந்தனர்னு போடுது. இதில் ஸ்வச்சக்கரவர்த்தின்னு ஆரம்பிக்கிறார் முதல்ல. அலபந்த தான் கிரியாபதம். லபந்தேன்றது லட் லகாரத்தில் பகுவச்சனம். அலபந்தன்றது லங் லகாரம், அடைந்தார்கள் அல்லது பெற்றார்கள். லபு தாத்துவது ஆத்மநேபதம். அலபத அலபேதாம் அலபந்த யார் அப்படின்னு கேட்டால் சுராசுராக, சுர அசுர இந்திராக, சுரா சுரேந்திராக. சுரர்கள் என்ன அசுரர்கள் என்ன, இந்திராகன்னு சொன்னால் அவர்களில் இன்னும் இல்லை அவாளிலே பெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், அல்லது இந்திரன் பிரம்மா வரை வச்சுக்கலாம். அது பண்மையில் இருக்குது. சுரா சுரேந்திராக அலபந்த. இதில் என்ன விஷயம் சொல்லணும்னா, இந்த ஜென்மாவை நாம தான் பார்த்து சில விஷயங்கள் தீர்மானம் பண்ணுறோம். ஆனால் பகவான் இந்த ஜென்மாவை பார்த்தது முடிவு இல்லை. நம்முடைய ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்ட கர்மாவை கொண்டு தான் அவன் பலன் நினைக்கிறான். எந்த யோனின்றது முக்கியம் இல்லை. ஸ்ரீயோ புருஷனோ மிருகமோ அசுரனோ தேவனோ மனுஷனோ எதுவும் அவன் பார்க்கறதில்ல. அதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. சரி, இவாளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஸ்வச்சக்கரவத்து திருதம் கூர்ணமானே. திருதம் திருதம்னா அதாவது உன்னுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம்னு அங்கே சதிச்சார் சோடசாஸ்திரத்தில். இந்த கால ஓட்டமானது அந்த சக்கரத்தை கொண்டு நடக்கிறது, அல்லது சக்கரமானது கால ஓட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதான் த்வச்சக்கரவத்து. சக்கரவத்துன்னா சக்கரத்தை போல, த்வத்துனா உன்னுடைய, அது த்வச்சக்கரனாயிடுது. தக்காரமானது சக்காரமாயிடுது. த்வச்சக்கரவத்து த்ருதம், த்ருதம்னா வேகம். அநேகசி, அநேகஸ்ன்னு சப்தம் அது, காலத்தை குறிப்பிடக்கூடிய சப்தம். அநேகஸ்ன்னு சகாரந்தமாக இருக்கிறதுனால அநேகசி அப்படிங்கிற சப்தமி பக்தி மனசி அந்த மாதிரி அர்த்தம் அது. அநேகசி காலத்தில் கூர்ணமான, கூர்ணமானன்றது இப்போ சதி சப்தமி பிரயோகம். கூர்ண கூர்ணமானகன்னு சொன்னால் திரியறது அல்லது சுத்துறது சுழல்றது, இது சதி சப்தமி. அதாவது உன்னுடைய சக்கரத்தினுடைய கத்தியை மாதிரி காலமானது சுழன்று கொண்டிருக்கும் பொழுது நிம்னோனத்தை கிரம நிதர்சத்தை நேமி விருத்தாக. நிம்னன கீழே உன்னத்தன மேலே, கிரமம்னா அந்த மாற்றம் அந்த முறை. நிதர்சத்தை நேமி விருத்தாக காட்டப்பட்ட அந்த சுழற்சி அந்த சக்கர முனை இருக்கணும் அதை மாதிரி. நிம்னன கீழே உன்னத்தன மேலே, கிரமம்னா அந்த ஒரு ஆர்டர் முறை. நிதர்சத்தை நேமி விருத்தாகன்னு சொன்னால் விருத்தம்னா அந்த செய்கை, நிதர்சத்தின காட்டப்பட்ட. நேமின்றது சக்கரத்தினுடைய முனை, மேலும் கீழுமா இருக்குது. சுத்தச்சே ஒரு முனை கீழே வருது, இன்னொரு முனை மேலே போகிறது. ஆக தாழ்ச்சியையும் மேன்மையும் அது காட்டுறது. எப்படி சக்கரமானது சுத்தச்சே அதனுடைய ஒரு முனை கீழே வந்து இன்னொரு முனை மேலே போகிறதோ, அது மாதிரி காலச்சக்கரத்தில் இது மாதிரி அவாவாளுடைய ஒரு பதவி போகிறது பதவி வருது. தேவேந்திரன் இருக்கான்னு பதவி இழக்கிறான், மறுபடியும் அவனுக்கு ஒரு இது வரைச்சே பதவியானது திரும்பி வருது. இப்போ இது வந்து நம்மளுடைய இந்த பலியினுடைய விருத்தாந்தத்தை குறிப்பிடுறது. இந்திரன்கிட்ட இந்த பலி ராஜ்யத்தை பிடுங்கினுட்டான். அப்போ இந்திரனுக்கு தாழ்ச்சி, பலிக்கு ஸ்ரேயஸ். அதான் அவளுக்கு காலத்தினால ஸ்ரேயஸும் இதுவும் மாறி மாறி வருது. யார் இவளுக்கு விருத்தாகன்றது? இப்போது சுராசுரேந்திராகாக்கு விசேஷம் அது. இதுவும் பகுவச்சனத்தில் இருக்குது. இது பகுவிரீக சமாசம். சமாசத்துக்கு உள்ள போல என்ன அர்த்தம்னு கேட்டால், காலம் போகிற போக்கில், காலம் போகிற போக்கில் அவ அந்த காலத்துக்கு அந்த சக்கரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நேமி அந்த முனை எப்படி மேலே கீழும் போகிறதோ, அது மாதிரி இவாளுக்கும் ஒரு உயர்வையும் தாழ்வையும் அடையக்கூடிய சுரா சுரேந்திராகா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், கோபநகரே இந்த சப்தமி ஏகவச்சனம் இந்த திருக்கோவலூரில் கிருப்பையா உதித்தம் துவாம். அது சந்தியினால கிருப்பையோதித்தம் நாயிருது, குணசந்தி. கிருப்பையா கிருப்பையோடு உதித்தம் தோன்றிய துவாம் உன்னை, தித்தியா பக்தி ஏக்கவச்சனம். உதித்தமும் துவாமும் சம்பந்தம் உண்டு, விசேஷனும் விசேஷம் வச்சுக்கலாம். அவதரித்த உன்னை ஆராத்திய, ஆராத்தியன்னு சொன்னால் ஆராதனை செய்து உன்னை வணங்கி. இது லெபந்தம். என்ன என்ன பண்ணாவா? அக்ரியம் ஸ்வராஜ்யம் அலபந்த. அக்ரியம்னு சொன்னால் சிறந்த. சில ஆச்சாரியர்களுடைய தனியனில் பார்க்கலாம் அக்ரியம் அப்படின்லாம் வருது, சிறந்தன் அர்த்தம். ஸ்வராஜ்யம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று வந்து ஸ்வர்க்கம்னு வச்சுக்கலாம், அவாவாளுக்கு என்னென்ன உண்டோ அது ஸ்வராஜ்யம், ஸ்வராஜ ஸ்வராஜ்யம். இன்னொன்று கர்மத்துக்கு வசப்படாத தன்மை. சில சமயம் அவளுக்கு மோட்சத்தை கூட பெருமான் அள்ளி செய்கிறான்னு தாத்பரியம். இதெல்லாம் உன்னை துதித்து அல்லது உன்னை அடைந்துதான் இவர்கள் பெறுகின்றனர்னு அந்த பலியினுடைய விற்த்தாந்தத்தையும் குறிப்பிட்டு, எல்லா யோனிகளுக்கும் எந்த ஜென்மமாக இருந்தாலும் எம்பெருமானுடைய கருணையானது உண்டு, அவனை ஆராதிக்கவே அவன் இவ்வாறு அவதாரம் செய்து க்ஷேத்திரங்களில் வந்து வீற்றிருக்கிறான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த பத்தியத்தை அமைச்சிருக்கார். உதாரணத்தை பார்த்தோம்னா, த்வச்சக்கரவத்து துதம் கூர்ணமானே அநேகசி நின்னோத்தர கிரம நிதர்ஷித நேமி விருத்தாக சுரா சுரேந்திராக கோபநகரே கிருபையா உதித்தம் துவாம் ஆராத்திய அக்ரியம் சுவாராஜ்யம் அலபந்த அலபந்த த்வச்சக்கரவத்து உன்னுடைய சக்கராயுதம் போல துருதம், துருதம்னா வேகம், இங்கே அட்வர்ப் அது, துருதம் கூர்ணமானே வேகமாக சுழலக்கூடிய அநேகசி காலத்தில், அப்படி காலமானது வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு தாத்பரியம். அதுக்கு சதிசப்தமி பிரயோகம். நிம்னோன்னத கிரம நிதர்ஷத நேமி விருத்தாகனு சொன்னால், தாழ்வு என்ன உயர்வு என்ன அந்த முறை மாறி மாறி வரக்கூடிய சக்கரத்தினுடைய முனை போல ஒரு செயல்களை உடையவர்களான சுரா சுரேந்திராக, சுரர்கள் என்ன அசுரர்கள் என்ன அவர்களுடைய தலைவர்கள் என்ன, கோபநகரே கிருபையா உதிதம் துவாம், கோபநகரேனா திருக்கோவலூரில் ஒரு கருணையை முன்னிட்டு அவதரித்த உன்னை, துவாம் துவானா உன்னை, துதிய பக்தி ஏக்க வச்சனம் ஆராத்திய ஆராதனை செய்து அக்ரியம் ஸ்வராஜ்யம் அலபந்த, சிறந்த ஒரு பதவி அல்லது மோட்சம்னு கூட வச்சுக்கலாம், அதை பெற்றார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இதான் மூன்றாவது பத்தியத்துடைய அர்த்தமானது. குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதாஹ.